செல்ல குட்டி மீயும் பேச சீனி மூட்ட கொட்டுதடி கண்ணக்குட்டி போல ஆசை காதல் பாட்ட கட்டுதடி அம்முக்குட்டியே அடியே உன்னை எண்ணி கலஞ்சேண்டி குட்டி குட்டியா கவிதை சொல்லி கட்டு கொலஞ்சேண்டி தங்கச்சல போல மங்கிடாம என்ன உரசி போங்குற அங்கோ அழகாக செல்லும் நீயும் எங்க அரிசி வாங்குற ஒட்டு மொத்த ஊரும் அண்ணாந்து பார்க்க சிட்டாகிற முத்தம் ஒண்ணு கேட்டா மின்சாரம் போல கட்டாகிற பொங்க வைக்கும் நீ பாலோர நெஞ்ச தொட்ட மூட அம்முக்குட்டியே அடியே உன்னை எண்ணி கலஞ்சேண்டி குட்டி குட்டியா கவிதை சொல்லி கட்டு கொலஞ்சேண்டி எத்தனையோ பேர தள்ளி போனு சொல்லி ஜெயிச்ச ஆம்பள உன்னுடைய பார்வை கொக்கி போட கண்ணு மொழியும் தூங்கல தள்ளு வண்டி போல முன்னால நானும் தள்ளாடல முன்ன வந்து நீயும் கிக்காக பேச உட்காரல வண்டி கட்டனா ஒட்டிக்கிட்ட நீ மூச்சில நெசமா கதையும் சொல்லல அம்முக்குட்டியே அடியே உன்னை எண்ணி கலஞ்சேண்டி குட்டி குட்டியா கவிதை சொல்லி கட்டு கொலஞ்சேண்டி உன்னை பெத்த தாய காட்டடி கும்பிட்டுட்டு போ